போட்ட சட்டிய வச்சுக்கிட்டு பொருட்டு தாளம் போடாதே, பாட்டன் சொன்னதை கேட்டுக்கிட்டு பழைய பாட்ட பாடாதே. நீயும் நானும் ஒன்னாகணும், சமநீதி நியாயம் உண்டாகணும், சோறு நீரு எல்லாருக்கும் வந்து சேர்ந்தா பூமி நல்லா இருக்கும். இங்கேதான் படிச்ச வாழ்க்கை பாடம், போட்ட கட்டிய வச்சுக்கிட்டு அட உருட்டு தாளம் போடாதே. பாட்டை பாடாதே.